శ్రీమాహన్ వెంకటనాథార్యః కవితార్కిక కేసరీ వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదా హృది యస్య వాక్వృత్తి పర్యంతయతి రాజ సరస్వతి తస్మై వేదాంత గురవే భూయో భూయో నమో నమః. విశుద్ధ విజ్ఞాన ఘనస్వరూపం విజ్ఞాన విశ్రాణన బద్ధ దీక్షం అయా నిధిం దేహ భరతాం శరణ్యం దేవం హయగ్రీవమహం ప్రపద్యే. స్వామి దేశికనుడి హంస సందేశத்துல రెండாவது ஆஸ்வாசத்துல இன்றைய தினம் ஏழாவது ஸ்லோகத்தின் அர்த்தத்தை பார்க்க இருக்கின்றோம். తస్యాహమన్యైర్వియతి విహగైః ఈషత్ కోపాచకిత పవనాం ఇందు సందిగ్ధ సూర్యాం నిత్యోదానాం ఋతుభిరఖిలైః నిష్కుటే వృక్షమాటీం సీతాశోకజ్వలన సహజైః తత్ర దీప్తామశోకైః ఆపద్యేథాహాం ప్రథమలుళితాం కంచనేయ ప్రచారైః. ఇదకు మిన్ శ్లోకత్లే రామర్ హంసతరత్ల సొన్నార్ அங்க சந்தோஷம் சோகம் ரெண்டுமே கிடைக்கும் உனக்கு அப்படின்னு சொல்லி சொன்னார். சந்தோஷம் எப்படி வரும் என்று கேட்டா பத்மருத்தாந்தரிட்சம் யுக்மம் நேயே நேயைஹி திவி சுமனசாம் சேவியமானம் விமானைஹி என்று சொல்றதுனால இந்த ஆகாசம் வரைக்கும் பறந்து இருந்திருக்கிற உயரமாக இருந்திருக்கிற மாளிகைகள் அந்த ராவணனுடைய மாளிகை பார்த்தோம்னாக்க எவ்வளவு பிரமாதமா இருக்கும் அப்படின்றதுதான் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இது வரைக்கும் நீ பார்த்தே இருக்க மாட்ட அவ்வளவு ஆச்சரியமாக இருந்திருக்கும். அந்த மாளிகையே வானளாவியாக இருக்கிறதோட மாத்திரம் இல்லாமல் அங்க வரிசை வரிசையா விமானங்கள்லாம் காத்துட்டு இருக்கும். எந்த சமயத்துல ராவணன் கூப்பிட போறானோ, இப்ப ராவணன் எங்க போகணுமோ, ராவணனும் மந்தோதரியும் போகணுமோ, இல்ல ராவணனும் வேற ஸ்திரீயும் போகணுமோ, அல்லது ராவணனும் தேவதா ஸ்திரீக்களுமாக போகணுமோ, இல்ல இந்திரஜித்து மாதிரி இருக்கிற ராவணனுக்கு ரொம்ப வேண்டியவர்களாக இருந்திருக்கிறவர்கள் எல்லாமும் இங்க ஜோடி ஜோடியா ஜோடி ஜோடியா பிரயாணம் பண்ணுவதற்காக அந்த இடத்துல விமானங்கள்லாம் காத்துட்டு இப்படி விமானங்கள் காத்துட்டு இருக்கிறதையும் இந்த மாதிரி ஒரு ஆச்சரியமான ஒரு மாளிகை இருக்கிறதையும் நீ இது வரைக்கும் பார்த்திருக்க மாட்டேன், ஆகையால உனக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படும் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதே சமயத்துல உனக்கு சோகம் ஏற்படுவதற்கும் காரணமாக இருக்கும். அது இந்த மாளிகை ராவணனுடைய மாளிகையாக இருந்தாலும் பதிவிரதா ஸ்திரீக்கள் எல்லாருக்கும் ஒரு சிறைச்சாலையாக இருக்கு அப்படின்றத நினைச்சு பார்த்தோம்னா உனக்கு கஷ்டமா இருக்கும். அதே மாதிரி அங்க சீதா பிராட்டியும் இந்த இடத்துல இது உள்ளுக்குள்ள இருக்கிற அசோகவனத்துல தான் இருந்திருக்கான்றத நினைச்சாலே மனசுக்கு சிரமமா இருக்கும். இப்படி சோகமும் பிரீத்தியும் மாறி மாறி வர மாதிரி ஒரு சன்னிவேசம், அந்த சன்னிவேசத்தை நீ பார்க்க போறேன்னு இதுக்கு மின் ஸ்லோகத்துல சொல்லி சொன்ன. இப்ப ராவணனுடைய வீட்டுல ஆப்பான சாலம் விஜிதாஸ்ததாம் புஷ்ப கிருஹாணி ச சித்திரசாலாச்ச விவிதா பூய கிரீட கிருஹாணி கிரீடா கிருஹாணி ச இத்தியாதி. அப்படிப்பட்ட சொல்ற மாதிரி சிறிய திருவடி ராவணனுடைய மாளிகையில போய் சீதா பிராட்டி எங்க இருக்கா எங்க இருக்கான்னு தேடுறேன். ஒரு துளி ஒரு அங்குல தூரம் இடம் கூட விடாமல் மொத்த இடத்துலயும் தேடினேன். ஆ பானசாலா விசிதாக ததா புஷ்ப கிருஹாணி சேர்ந்து அங்க நிறைய குடம் குடமா பானங்கள்லாம் வச்சிருக்கோம். அந்த இடத்தெல்லாம் போய் தேடி பார்க்கிறேன், சீதா பிராட்டி இருக்காளான்னு சொல்லிட்டு. லதா கிரகம் புஷ்ப கிரகம்னு சொல்லிட்டு ராவணன் உல்லாசமாக இருக்கக்கூடிய ஸ்தலங்கள் அங்கெல்லாம் போய் பார்க்கிறேன், அங்கேயும் சீதா பிராட்டிய காணும். சித்திரசாலாச்ச விவிதா பூய கிரீடா கிரகாணி சேர்ந்த சித்திரசாலையெல்லாம் போய் தேடி பார்க்கிறேன், இங்க இங்கேனா இருக்காளோ என்ன முன்னிட்டோ, அங்கேயும் இல்ல. கிரீடா கிரகாணிச்ச அங்க விளையாடுறதுக்காகவே இடங்கள் உண்டு, அங்கெல்லாம் இல்ல. ஆகையால அனுமார் ஏற்கனவே அந்த லங்காப்பட்டினத்துல பிரவேசம் பண்ணி ஒரு துளி உண்டு இடம் கூட பாக்கி இல்லாமல் எல்லா இடத்தையும் சுத்தி சுத்தி சுத்தி சுத்தி பார்த்துட்டு கடைசியில அசோகவனத்துல வந்திருக்க. அந்த அசோகவனத்துல சீதா பிராட்டிய பாக்குறேன். இதுதான் அனுமார் சொன்ன விஷயம் மொத்தம். ராமருக்கு அப்படியே நடந்தது மொத்தத்தையும் அப்படியே சொல்லிருக்கிறதுனால இப்ப ராமர் சொல்ற ஹம்சத்தண்ட ஹனுமார் மாதிரி நீ கஷ்டப்பட வேண்டாம், எந்த இடத்துல சீதா பிராட்டி இருப்பாளோன்னு உள்ளா தேடிட்டு போவான்டாம். நீ லதா கிரகத்துக்கு போவானாம், பானசாலைக்கு போவானாம், கிரீடா கிரகத்துக்கு போவானாம், புஷ்ப கிரகத்துக்கு போவான்டாம், எந்த இடத்துக்கும் அந்த புறத்துக்கு போவான்டாம், எங்கேயும் போவான்டாம், உனக்கு அந்த சிரமமே வேண்டாம். ஏற்கனவே அந்த சீதைய தேடுறதுக்காக பிரயாசப்பட்டு அந்த சீதையும் கண்டுபிடிச்சு அவளோடையும் பேசிட்டு வந்த ஹனுமார் சொன்ன விஷயம் எனக்கு தெரியும். ஆகையால நான் சொல்றேன், நானு நீ நேர ராவணனுடைய அந்த மாளிகைக்கு தாண்டி அது பக்கத்துல இருக்கிற அசோகவனன்ற ஒரு இடம் இருந்துருக்கு, அந்த இடத்துக்கே நேர போயிடு. அங்க போனேனாக்க அங்க சீதா பிராட்டி இருப்பா என்பதை இந்த ஸ்லோகத்தினால சொல்ற. ஈஷத் கோபாச்சகித பவனம் இந்து சந்திக்த சூரியம். ஈஷத் அப்படின்னா கொஞ்சம் போறோம்னு அர்த்தம் அதுக்கு. அப்போ அந்த ராவணனுடைய கிரகத்துல அது பக்கத்துல சமீபத்துல இருக்கக்கூடிய கிரகோத்யானம் வீட்டினுடைய வீட்டு தோட்டம் கிரகாராமஸ்து நிஷ்கூட்டகான்னு நிஷ்கூட்டம்னு சொல்லி சொல்றது. நிஷ்கூட்டம்ன்றது என்னன்னா வீட்டிலேயே ஒரு தோட்டம் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு பெங்களூர்ல ஒரு நல்ல தனிக்கர் இருந்து அவாத்துல அப்படியே ஒரு ரெண்டு மூணு கிரவுண்டு நாலு கிரவுண்டுல வீடு அது, அந்த இடம் அது. அது ஒரே ஒரு பக்கத்துல மாத்திரம் வீடு, இன்னொரு பக்கத்துல பார்த்தோம்னாக்க ஒரு தோட்டம் மாதிரி, அதுல ஊஞ்சல் ஆடுற மாதிரி, அப்புறமா இந்த பசங்கள்லாம் சறுக்கு மரம் விளையாடுற மாதிரி அதெல்லாம் ஒரு பக்கத்துல. இன்னொரு பக்கத்துல பார்த்தோம்னா அங்கேயே நிறைய புஷ்பங்கள்லாம் புஷ்ப செடியெல்லாம் நிறைய இருக்கும். அது தவிர மாஞ்செடி இருக்கும். இந்த மாதிரி எல்லாம் ஒரு சன்னிவேசம் பாக்கிறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கும். காத்தால பெருமாளுக்கு நிறைய புஷ்பங்கள், ஒரு குடல புஷ்பம் பொறிச்சுட்டு வரலாம், அத்தனை விதமான புஷ்பங்களும் அந்த இடத்துல இருக்கும். அந்த மாதிரி வீட்டுக்குள்ளேயே இருக்கக்கூடிய ஒரு தோட்டங்கள், அதெல்லாம் நிழல்ல ஊஞ்சல் ஆடிட்டு இருக்கலாம் மத்தியான வேளை, அந்த மாதிரி அவ்வளவு நன்னா இருக்கும் அந்த ஆமை. அந்த மாதிரி இருக்கிற இடத்துக்கு அதுக்கு நிஷ்கூட்டம்னு பேரு. இந்த இடத்துல இப்போ அசோகவனம்ன்றது இருந்துட்டு இருக்க, அது எங்கோ பெரிய காடுன்னு நினைச்சுக்க வேண்டிய அவசியம் இல்ல. ராவணனுடைய அரண்மனைக்கு சமீபத்துல ராவணனுடைய அரண்மனையை சார்ந்ததான ஒரு காடு மாதிரி இருக்கக்கூடிய ஒரு தோட்டம் தான் அது. ராவணனுடைய ராவணன் இடத்துல ஈஷத்கோ பாத்து, அதாவது கோபம்ன்றது என்ன ஆகும், கோபம்ன்றது ஒருத்தர் ரெண்டு நமக்கு பிடிக்காத போனா கோபம் வருது, அத்தியல்பமான ஒரு ரோஷம். அந்த அத்தியல்பமான ஒரு ரோஷத்தினால பயந்ததாக இருந்துட்டு இருக்கு அந்த அரண்மனையில பூங்காவில். அந்த சின்ன கோபத்துக்கும் சகித பவனாம், அந்த பயந்து இருக்கக்கூடிய ஒரு காத்த உடையதுன்னு அர்த்தம் அதுக்கு. அதாவது என்னன்னு கேட்ட, இப்போ அந்த அரண்மனை தோட்டத்துல காத்து கணக்கு வேகமா வீசி தின்னாக்க புஷ்பங்கள்லாம் உதிர்ந்து போயிடும், பழங்கள்லாம் அங்கேயிருந்து விழுந்து போயிடும். இப்போ அவ்வளவா அந்த இடத்துல ஒரு ரமணீயமா இல்லாத போயிடும் காத்தடிச்சிருத்தோம்னாக்க, வேகமா காத்தடிச்சிருத்தோம்னாக்க. அதனால ராவணன் இடத்துல ஒரு பெரிய பயம். அதனால என்ன ஆறுது அப்படின்னு கேட்டா, ஈஷத்து கோபாத்து சகிதஹா பவனஹா, ராவணனுடைய கோபம் கொஞ்சம் கோபம் வந்தா கூட தாங்க முடியாது. அந்த கோபத்துல கொஞ்சம் என்ன நிறைவு என்ன அப்படின்னு சொன்னமுன்னாக்க, பெரிய கோபம் வந்துடும்னாக்க அதுக்காக ரொம்ப பயப்படும். இப்ப சாதாரணமா ஒரு மரண தண்டனையே வரா மாதிரி ஒரு தப்பு பண்ணினோம்னாக்க அதுக்கு வரைச்சு ஒரு பெரிய விஷயம், அதுக்கோசரம் பயப்படுறது. சின்னதுன்றதே கூட ராவணனுடைய சின்ன கோபமே கூட தாங்கிக்க முடியாத ஒரு கோபம் அதுக்கு. அதனால என்ன பண்ணிச்சு அப்படின்னா, அல்பாதேவ அது கொஞ்சமா இருக்கிறது ராவணனுடைய கொஞ்சம் கோபம்ன்றதே கூட மீதி பேர் விஷயத்துல பார்த்தோம்னாக்கா அது பெரிய கோபமாக ஏற்படுறது. அதனால வாயு அந்த சலிக்கிறதுக்கே அந்த வீசறதுக்கே பயப்படுற ஈஷத் கோபா சகித பவனாம். அதனால என்ன ஆயிடுத்து அப்படின்னா, அந்த ரொம்ப அதாவது அந்த அசோகவனத்தை பத்தி சொல்ற, அந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சம் முள்ள முள்ளதான் காத்து வீசறது, வாயு பகவானுக்கும் ஒரு பயம், அப்படிப்பட்ட ஒரு ஸ்தலம் அது. அடுத்தது இந்து சந்திக்த சூரியாம் என்பதாக அடுத்ததாக சொல்ற. இந்து சந்திக்த சூரியாம் அப்படின்னு சொல்லச்சு, இது சூரியனா சந்திரனான்னு தெரியாததாக இருந்துட்டு இருக்கான். இப்போ சூரியனும் சந்திரனும் தெரியாது இருக்கு அப்படின்னா என்ன கேட்ட, இந்துஹு இந்துனா சந்திரன் அர்த்தம், இது சந்திரன் தானோன்னு நினைக்கிற மாதிரி சூரியன் அங்க இருக்கான். பிரகாஷ் சூரியனுடைய பிரகாசம் இருக்கு, ஆனா ஔஷ்ணியம் இல்ல, வெப்பம் இல்ல, வெறும் பிரகாசம் மாத்திரம் இருந்துட்டு இருக்கு. நில ஒளிய காட்டிலும் ஒளி விசேஷமாக இருந்துட்டு இருக்கு, ஆனா நில ஒளி மாதிரியாகவே சீதளமாக இருந்துட்டு இருக்கான் அந்த இடத்துல. அப்ப சூரியனை பார்த்தே இது சந்திரன் சந்தேகப்படுற மாதிரி சூரியன் இருக்கான் அந்த பிரதேசத்துல. அந்த ஈஷத்கோபாத்துன்றது இருக்க இந்த இடத்துலயும் அன்வயிச்சுக்கணும். ராவணன் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு பயத்தினால இப்ப சூரியன் நினைக்கிறாராம், என்னுடைய கிரணங்கள்னால இந்த அசோக வனத்துல இருக்கக்கூடிய ஒரு அசோக வனத்துல வந்து ரொம்ப பிரகாசமாக தாபத்தோட இந்த கிரணங்களுடைய பிரகாசம் விழுந்ததுனாக்க அசோக வனத்துல இருக்கிற மரங்கள் புஷ்பங்கள் செடிகள் எல்லாமே வாடி போயிடலாம். அப்படி வாடி போயிட்டுனாக்க அப்போ அவனுக்கு ராவணனுக்கு கோபம் வந்துடும். அதனால இது பிரகாசம் மாத்திரம் இருக்கே தவிர அந்த சைத்தியத்தோட குளிர்ச்சியாக சந்திரகாந்தி மாதிரி சூரியகாந்தி இருந்துருக்கு. அதனால அங்க இருக்கிறவள்லாம் நினைக்கிறானா இது சந்திரனுடைய பிரகாசமா அல்லது சூரியனுடைய பிரகாசமான்னு ஒரு சந்தேகம் வந்து அந்த சூரியனை சந்திரனோன்னு சந்தேகிக்கிற மாதிரி இருந்துருக்கு. சூரியஹான் நதபதி பீதஹா எஸ்யச மாருதஹா நவாதி மாருதஹா நவாதி மாயதா பாங்கே. இங்க சொல்ற வார்த்தை எஸ்ய சூரியஹா நதபதி நயனம் சூரியம் பிரதபதி பார்த்தே வாதி ந மாருதஹா. இதெல்லாம் வந்து ஏற்கனவே ஹனுமார் சொல்லிருக்கேன். இந்த இடத்துல சூரியனும் தப்பிக்கிறது இல்லை, அதாவது சுட்டெரிப்பது இல்லை, காத்தும் ஒரு தென்றல் மாதிரி மெல்லிசா வீசுமே தவிர அது ஒரு சுழற் காத்து மாதிரியோ சூறாவளி காத்து மாதிரியோ எப்பவும் வீசாது அப்படின்றது ஏற்கனவே சொன்ன விஷயம். எத்தனை திஷ்டாமியகம் தத்த மாறுதா வாதி சங்கிதா தீவிரம்சு அமிர்தாம்சுச்ச பயா சம்பத்தியதே ரவி. எந்த இடத்துல நான் இருந்துருக்கணும் இந்த இடத்துல தீவிரம்சுவாக சுட்டெரிக்கிற வெயிலே கூட அமிர்தாம்சுச்ச அமிர்தாம்சு சூர்யாம்சு அமிர்தாம்சு அப்படின்னு சொல்லச்சு. தீவிரம்சுவாக இருக்கிறது சூரியன், அமிர்தாம்சுவாக இருக்கிறது சந்திரன். அவெல்லாம் கூட பயாத்தே சம்பத்தியதே ரவிஹின்னு இந்த சூரியனே சந்திரனாக ஆயிடுறது. இந்த இடத்துல தீவிரம்சுவாக இருக்கிறது அமிர்தாம்சுவாக ஆயிட்டதுனால ஆகையால அந்த அமிர்தத்தை பொழிகின்ற கிரணங்களோடு இருக்கிறதுனாலேன்னு அர்த்தம். அப்போ அடுத்தது நித்யோதாராமிருதுபிரகிலைஹி நிஷ்குடே விரக்ஷவாடீம் அகிலைஹி ருதுபிஹி அகிலைஹி ருதுபிஹி அப்படின்னு சொல்லி நித்யோதாரான்னார். எல்லாம்னு அர்த்தம் அகிலம்ன்றதுனால எல்லாமாக இருக்கிற ருதுபிஹி. இப்ப வசந்த ருத்து, கிரீஷ்ம ருத்து, வருஷ ருத்து, சரத் ருத்து, ஹேமந்த ருத்து, இப்படி எல்லாம் ருத்துக்களை நாம சொல்லி சொல்லின்னு இருக்கோம். நாம ஆறு ருத்துக்கள் நாம சொல்லி சொல்றோம். இப்படி இந்த ஆறு ருத்துக்களும் கூட இப்ப வருஷ ருத்துனாக்கா மழைதான் பெய்யும் அந்த இடத்துல. வருஷ ருத்துல வருஷா காலத்துல மழைதான் பெய்யும், கிரீஷ்ம காலத்துல வெயில் தான் அடிக்கும். வசந்த ருத்துன்றது இளவே நிற்காலம்னு சொல்லி சொல்றோம். சரத் ருத்துன்றது வருஷா காலத்துக்கு அப்புறமா இருக்கக்கூடியது, அதுக்கப்புறமா ஹேவன் தருது, அப்புறம் சிசிர ருத்துன்னு இப்படி பனிக்காலம், இப்படி எல்லாம் ஆறு ருத்துக்கள் சொல்றது. ஒவ்வொரு ருத்துவிலையும் ஒவ்வொரு பழங்கள் புஷ்பங்கள் இதெல்லாம் இருக்கும். இப்ப இந்த காலத்துல பார்த்தோம்னா இந்த பிராந்தத்துல நிறைய திராட்சை பழங்கள்லாம் விற்கும். இன்னும் ஒரு ரெண்டு மூணு மாசம் கழிச்சு பார்த்தோம்னாக்க நிறைய மாம்பழங்கள்லாம் விற்கிறதெல்லாம் இருக்கும். இப்படி அந்த ருத்துருக்களுக்கு ஏற்ப பழங்கள்லாம் இருக்கும். அதே மாதிரி புஷ்பங்களும் இன்னும் ஒரு ரெண்டு மாசம் போச்சுன்னா நிறைய மல்லி புஷ்பம்லாம் இருக்கும். இப்பெல்லாம் ரோஜா புல்லாம் நிறைய இருந்திருக்கும். இந்த மாதிரி எல்லாம் இருந்துருக்கு. அந்த சன்னிவேசத்துல இங்க எப்படி இருந்துருக்கோம் அப்படின்னு கேட்ட அகிலைஹி ருதுபிஹி நித்ய உதாராம். எல்லா ரித்துக்களாலேயும் நித்யோதாராம். எப்போ அதனுடைய ஒவ்வொரு எந்த ரித்துக்களுடைய பலனாக இருந்தாலும் எல்லா சமயத்திலையும் எல்லா ரித்துக்களுடைய பலனும் கிடைக்கிறதுன்னு அர்த்தம். இப்ப இது ஹேமந்த ரித்து சித்திர மாசத்துக்கு அப்புறம் தான் மாம்பழம் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னா ராவணனுடைய பட்டணத்துல அப்படி கிடையாது. எல்லா ரித்துக்கள்லயும் எல்லா பழங்களும் கிடைக்கும், எல்லா ரித்துக்கள்லயும் எல்லா புஷ்பங்களும் கிடைக்கும். இந்த ரித்துக்கள்ல தான் இதுன்றது இல்லாதபடி இருக்கும் ஒரு சமிருத்தி அப்படின்னு அர்த்தம். அது அசோகவனிக்கான்னு அதுக்கு பேரு. அந்த அசோகவனிக்கான்ற பேரு உடையதாக இருந்திருக்கு. நாமானு ரூபம் அந்த பெயருக்கு ஏற்ப அசோக விரக்கங்களாலே சமிருத்தி, அந்த சமிருத்தி உடையறத அத பார்க்க போறோம்ன்றத சொல்லி சொல்ற. நித்யோதாராம் ரிதுபிரகிலை நிஷ்குடே விரக்ஷவாட்டீம். நிஷ்குட சப்தத்துக்கு தான் ஆரம்பத்திலேயே சொல்லி சொன்ன அர்த்தம்ன்றது. நிஷ்குட்டம்ன்றது வீட்டு தோட்டம். இந்த இடத்துல காட்டு மரம் இல்ல, இது வீட்டு தோட்டம் இருக்குன்னு அர்த்தம். இதுக்கு அந்த இடத்துல சீதா சோக ஜ்வலன சகஜை தத்ர தீப்தாம் அசோகை. சோகமே தான் நெருப்பு. சீதா சோகம் சாதாரண சோகம் இல்ல, சீதா பிராட்டியனுடைய சோகம். சீதாயாக சோகஜ்வலனஸ்ய சகதிஷி. அப்போ அக்னிக்கு ரொம்ப ரொம்ப கூட பிறந்ததாக இருந்தது சககாரமாக இருக்கிறது எது அப்படின்னு கேட்டா காத்து. சீதா சோக ஜுவலன சகஜைகி தத்ர தீப்தாம் அசோகைஹி என்பதாக சொல்லி சொல்ற. சீதையினுடைய சோகமாகிற ஒரு நெருப்புக்கு சமானமாக இருந்திருக்கிற அசோகைஹி அசோக மரங்கள், அந்த அசோக மரத்துக்கு ஒரு சுவாரஸ்யம் என்ன என்ன கேட்டா, அசோக மரம்ன்றதுல அதுல இதெல்லாம் வந்து சகச்சுவேல்னு இருக்குமா அதனுடைய புஷ்பங்கள்லாம். ஆகையால பாக்கிறதுக்கு அந்த மரத்தெல்லாம் பார்த்தோம்னா சீதையினுடைய ஒரு சோகமே தான் வேற ஒரு ஊரு எடுத்து வந்திருக்கோ என்னமோ. துரேந்து பாக்கத்தோம்னா செகச்சவேல்னு இருந்துட்டு இருக்கிறத பார்த்தா ஒரு நெருப்பு பிழம் பாட்டம் இருந்துட்டு இருக்குமா. அந்த சோக ஜுவலனம் சோகமாகிற ஒரு நெருப்பு, அந்த நெருப்புக்கு ஒரு தோழன் மாதிரியாக நெருப்பு நிறத்துல இருந்துட்டு இருக்கிற இருக்கக்கூடிய அசோக மரம். பேர் வேணா அசோக மரம்னு பேரே தவிர வசதாக அது சோக மரம்னே கூட சொல்லலாம் போல இருந்துட்டு இருக்கோம் அப்படின்றது அர்த்தம். இருக்கு இந்த இடத்துல அசோக வர்ண அசோக புஷ்பம்ன்றது இது எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னவன தீப்தாம் பிரஜ்வலிதாம் மற்ற சர்வத்த குசுமைர் விரட்சைகி பலவத்கிச்ச பாதபைகி புஷ்பிதானாம் அசோகானாம் ஸ்ரீயா சூரியோதய பிரபாகம். ராமாயணத்துல சொல்றது ரொம்ப பிரகாசமாக இருந்திருக்கிறது. சர்வ சர்வர்த்த குசுமைகி விரட்சைகி பலவத்திஷ்ட பாதபைகி. எல்லா ரிதுக்கள்லையும் புஷ்பிக்கின்றதாக இருக்கிற புஷ்பங்களோடையும் விரட்சங்களோடையும் பழங்களோடையும் இருந்திருக்கு, மரங்களோடையும் இருக்கு. அசோகானாம் ஸ்ரீயா சூரியோதய பிரபாம். அதே சமயத்துல அசோக மரத்துல மொத்தம் அப்படியே புஷ்பிச்சிருக்கு, பார்த்தோம்னா சுகசுகீர்னு இருந்திருக்கு. சூரியோதய பிரபாம், சூரியோதய காலத்துல எப்படி சூரியனுடைய தேஜஸ் இருக்குமோ அந்த மாதிரி மஞ்சளும் சேப்புமா கலந்ததான ஒரு தேஜஸோட இருக்கிற ஒரு இடம் அது. அப்போ அந்த இடத்துக்கு அசோகவனிக்கம்ன்றது அசோகவனிக்கன்னு பேருன்றது ஏற்படுறது இந்த நாளையே. பிரதீப்தாமிவ தத்ரஸ்தாகாம், மாருதிஹி சமுதைத்தத. இப்ப அந்த இடத்துல பார்த்தோம்னாக்க சூரியனுடைய தேஜஸ்னால ஜொலிக்கிற மாதிரி இந்த இடத்துல அசோக வனத்தை ஆஞ்சநேயர் பார்த்தே, சிறிய திருவடி பார்த்தேன்னு ராமாயணத்துல சொல்ற ஒரு விஷயம். அதை இந்த இடத்துல ஞாபகப்படுத்திட்டு சொல்றே சுவாமி தேசிகன். சீதாசோக ஜுவலன சகஜைஹி தத்ர தீஹித்தாம் அசோகைஹி. ஜுவலன சகஜைஹின்னு சொல்லி சொல்ற, சகஜம் அப்படின்னு சொல்லாச்சே கூட பிறந்ததுன்னு எல்லாம் ஒண்ணு. கூட பிறந்தவாள் ரெண்டு பேர் இருந்தாங்கனாக்கா ரெண்டு பேரும் வளர்ந்துட்டே இருந்துட்டு இருப்பா. அதே மாதிரிதான் சீதா பிராட்டியினுடைய சோகமும் நாளுக்கு நாள் வளர்ந்துட்டே போறது. ஐயோ இத்தனை நாள் ஆயிட்டே, இத்தனை நாள் ஆயிட்டே, ராமர் வருவேரா மாட்டேரா தெரியலையே, என்னாகுமோ என்னாகுமோன்னு அவளுடைய சோகம் வளர்ந்துட்டே போறது. இந்த இடத்துல அசோக வனத்தினுடைய தேஜஸும் வளர்ந்துட்டே போறதான். இதனால இப்போ அப்படிப்பட்டதாக இருந்திருக்கிற இடம்னு அர்த்தம் அது. சீதா அசோக ஜுவலன சகஜைஹி தத்ர தீஹித்தாம் அசோகைஹி ஆபத்யேதாஹாம் பிரதம லுலிதாமாஞ்சனேய பிரச்சாரைஹி. ஆஞ்சநேயஸ்ய பிரச்சாரைஹி, ஆஞ்சநேயர்னு ஹனுமாருக்கு பேரு. அஞ்சனா தேவியினுடைய குமாரர் ஆஞ்சநேயர், ஆகையால அவருடைய பேர் ஆஞ்சநேயர். அஞ்சனாயா வச்சஸ்ருத்வாம் மாருதஹா பிரத்யபாஷத நத்வாம் ஹிம்சாமி சுஸ்ரோணி மாபூத்தை. இந்த இந்த இடத்துல வரைச்சே ஆஞ்சநேயருடைய அவதார விசேஷத்தை பரகால சுவாமி வியாக்கியானத்துல சொல்லி சொல்ற, அத்தமாக சொல்ற, கிருஷ்கிண்டா காண்டத்துல சொல்ற, ராமாயணத்துல சொல்ற விஷயத்தான் சொல்ற. ஆசீத் அப்சரசாம் ஸ்ரேஷ்டா விக்யாதா புஞ்சிகஸ்தலா அஞ்சனேதி பரிக்யாதா பத்னி கேசரினோ ஹரேஹி அப்படின்னு ஆரம்பிச்சு சொல்ற. அதாவது புஞ்சிகஸ்தலான்னு ஒரு அப்சர ஸ்திரீ இருந்தா அவளுக்கு அஞ்சனேதி பரிக்யாதா பத்னி கேசரினோ ஹரேஹி. கேசரின்னு சொல்லக்கூடிய ஒரு குரங்கு, குரங்கனுடைய பத்னி. அதுல ஆரம்பிச்சு அஞ்சனாயா வச்சசுத்தா மாருத பிரத்யபாஷத நத்வாம் ஹிம்சாமி சுஸ்ரோணி மாபூத்தே சுபகே பயம் மனசாஸ்மி கதே கத்வாம் பரிஷ்வஜ யசஸ்வினி வீரியவான் புத்தி சம்பன்னாகனு சம்பன்னா தவபுத்திரோ பவிஷ்யத்தின்னு. இந்த அஞ்சனா தேவிய பார்த்த உடனே வாயு பகவானுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் வந்துட்டான். ஆனா அவள் ரொம்ப பயப்படுறாளாம். அப்படி பயப்படச்சே நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல, நான் தழுவி கொள்ளுவதனால உனக்கு மகா ஒரு வீரியவானும் வீரியவானாகவும் புத்திமானாகவும் ஒரு குழந்தை பறக்க போறான், ஒரு பையன் பறக்க போறான். மகாசத்துவோ மகா தேஜோ மகாபல பராக்கிரமஹா லங்கனே பிளவனே செய்வ பவிஷ்யதிஹி மத்சமஹா. பெரிய பராக்கிரமத்தோடையும் பெரிய தேஜஸோடையும் புஜ பராக்கிரமத்தோடையும் லங்கனே பவனே செய்வன்னு ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்தை தாண்டறதுக்கு பிளவனம் தாண்டது குத உயர குதிக்கிறது உயர போறது இது எல்லா விஷயத்திலையும் மத்தமகா எனக்கு சமமாக இருப்போம். ஏவமுக்தா ததஸ்துஷ்டா ஜனனீதே மகாகபே குஹாயாம் துவாம் மகாபாகோ பிரஜஜ்ஞே பிளவகர் ஷப்பா. அப்பதான் உன்னுடைய அம்மா வந்து ஒரு குகையில ஒன்னை ஈன்றெடுத்தாள் அப்படின்னு எல்லாம் சொல்றக. இப்போ இந்த அசோகவனத்துக்கு வரச்சே ஆஞ்சநேயருடைய ஒரு பிரபாவமும் உனக்கு தெரிய போறதுன்னு அர்த்தம். ஆஞ்சநேயஸ்ய பிரச்சாரைஹி பிரகிருஷ்டைஹி சஞ்சாரத்தினால, பிரச்சாரம்ன்றது பிரகிருஷ்ட சஞ்சாரம். என்ன வெறும் அவர் வந்துட்டு போனது வெறும் இது பண்ண, வந்துட்டு போனதுக்கு ஒரு அடையாளம் வேணும்னுட்டு அசோகவனத்துல இருக்கிற மரங்கள் எல்லாம் ஒடிச்சு போட்டு, அதோட மாத்திரம் இல்ல அங்க இருக்கிற எத்தனையோ மாளிகையில் இருக்கிற சிருங்கங்கள் அதெல்லாம் அதெல்லாம் துவம்சம் பண்ணேர். இதெல்லாம் ஏற்கனவே ஹனுமார் அந்த இடத்துல போய் தன்னுடைய புஜ பல பராக்கிரமங்களை காண்பிச்ச இடமாக இருந்துருக்கு அப்படின்னு சொல்றோம். பிரதமம் லுளிதா அந்த ஆஞ்சநேயர்னாலே பிரதமம் லுளிதா அப்படின்னு சொல்லச்சு. ஆஞ்சனுடைய பிரச்சாரத்தினால ஏற்கனவே முதல்லயே அப்படின்னு சொல்லச்சு பிரதம லுளிதாம் ஆஞ்சநேய பிரச்சாரைன்னு சொல்லி சொல்ற. பல இடங்களிலே முறிக்கப்பட்டதாக இருந்திருக்கிற விருக்ஷ வாட்டியம் தோப்பை ஆபத்தியதாக அடையக்கூடியவராக என்பதாக உனக்கு ஒன்றும் விசாரமே இல்லை. இந்த இடத்துல நேர போய் இங்க அங்கெல்லாம் தேட வேண்டாம். அனுமார் ஏற்கனவே போன இடம் அது. அந்த இடத்துக்கு தாம் போனதுக்கு ஒரு அடையாளம்லாம் பண்ணிருக்கவே முதல்ல கண்டிச்ச இடம் இது. ஆகையால ராவணனுடைய ஒரு உத்தியானம் கிரகத்துல வீட்டினுடைய தோட்டம்னு சொல்லி எல்லாரும் பயந்தண்டு இருக்கட்டே. மீதி பேர்லாம் அந்த இடத்த தாண்டிண்டு போவா, அது கிட்டையே போக மாட்டான். ஆனா இந்த இடம் அப்படி இல்லை. அனுமார் ஏற்கனவே போன இடம் ஒண்ணு. ஈஷத்கோபான் சகித பவனாதின்னு சொல்லச்சே, இது ராவணனுடைய வீட்டு தோட்டம்னு. அங்க வந்து ஒரு இடத்துல சில இடங்கள்ல வந்து மரங்கள்ல தானா பழுத்து போயிடும், இலையெல்லாம் பழுத்து போயிடும். ஒரு காலமான பழுத்து போயிடும். காத்தடிக்கிறது தான் ஒரு வியாஜம், உடனே பொட்டுன்னு விழுந்துரும். இப்ப அவனுக்கு ராவணனுக்கு கோபம் வந்துட போறதேன்றதுக்கோசரம் காத்து கூட வேகமா அடிக்கல. அது பழுத்தா பழுத்து போட்டோம், அதுவா எப்ப விழுதோ விழட்டும், நான் காத்தடிச்சது விழுந்துட்டும்னு அவன் ராவணன் கோச்சிக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படி ஒரு பயந்துட்டு இருக்கிற மீது யாராலையும் தேவதைகள் உள்பட அணுகுவதற்கே பயப்படக்கூடிய இடம் அது. அப்பேற்பட்ட இடத்தை ஹனுமான் தான் முதல் முதல்ல துவம்சம் பண்ணவர். ஆகையால இதெல்லாம் அஞ்சனையனுடைய தபஃபலம் தான் அது. அப்போ அந்த இடத்துல விருட்சவாட்டி உபவனம் இருந்துருக்கு. ராவணனுடைய கிரக சமீபத்தில் இருக்கிற உபவனம் இருக்கு. அந்த இடத்துக்கு நேரப்போ, நீ இங்க அங்க அல்லாட வேண்டாம் என்பதாக ராமர் சொல்ற. ஈஷத் கோபா சகித பவனம் இந்து சந்திக்த சூர்யாத் சூர்யாம் நித்யோதாராம் ரிதுபிரகுலை அகிலை நிஷ்குடே விருக்ஷவாட்டீம் சீதாசோகஜ்வலன சகஜை தத்ர தீப்தாமசோகை ஆபத்யேதாஹ பிரதம லுளிதாம் ஆஞ்சநேய பிரச்சாரை. இப்படி நேர அசோகவனத்துக்கு போக வேண்டியது என்பதை சொல்லிட்டு அடுத்த ஸ்லோகத்துல சொல்ற. தஸ்யாஹ மன்யைர் வியதி விஹகைஹி சார்த்தம் ஆனந்த நிக்னைஹி ஸ்தானே ஸ்தானே நிஹித நயனஹ வர்த்தயன் மண்டலானி த்ரக்ஷ்யேகாம் ஜனக துஹிதுஹு சௌம்ய துர்ஜாத பந்தும் நியஸ்தாஹ கல்பாம் க்வசன விடபே சிம்சுபாம் சாந்திரசாகாம். இப்போ அங்க ஒரு சிம்சுபா விருட்சம்னு ஒரு விருட்சம் இருக்க போறது. அந்த சிம்சுபா விருட்சத்தை நீயும் பார்க்க வேண்டியதுன்னு அடுத்த ஸ்லோகத்தினால சொல்லி சொல்ற. அசோக வனத்துக்குள்ள போய் நிறைய தேட வேண்டிய விஷயம் ஒண்ணு இல்லை. அது நடுவுல ஒரு இடம் இருந்திருக்கு, சீதா பிராட்டி வாசம் பண்ற இடம் சிம்சுபா விருட்சம். அந்த இடத்துக்கு நீ போனோம்னு இந்த ஸ்லோகத்தினால சொல்லி சொல்ற. இதுல தஸ்யாம் அன்யைஹி வியதி விஹகைஹி சார்த்தம் ஆனந்த நிக்னைஹி. சௌமிய ஹே சௌமியன்னு சொல்லி கம்சத்தை பார்த்து ராமர் சொல்றேன். சௌமியன்னா அழகான தோற்றத்தை உடையவனேன்னு அர்த்தம். தஸ்யாம் ஆனந்த நிக்னைஹி அன்யைஹி விஹகைஹி சார்த்தம் வியதி. தஸ்யாம்னு சொல்லச்சு அந்த விருட்ச வாட்டிக்க நிஷ்குடம்னு சொல்லக்கூடிய பக்கத்துல வீட்டுக்கு பக்கத்திலேயே இருக்கக்கூடிய ஒரு உபவனம் அது. ஆனந்தாதீனமாக இருந்துருக்கு. ஹம்சத்தை பார்த்த உடனே அங்க இருக்கிற பட்சிகள் எல்லாமே அதுகளுக்கெல்லாம் ஒரு பெரிய சந்தோஷம் வந்துடுறோம். பட்சிகளுக்கெல்லாம் எப்ப சந்தோஷம் வரும்னாக்க அவைகளுக்கு பலவிதமான ஆகாரங்கள் எங்க கிடைக்கிறதோ அந்த இடத்துலதான் அதுக்கு சந்தோஷம். அந்த ஆகாரங்கள் இந்த இடத்துல பார்த்தோம்னா பட்சிகளுக்கு நிறைய பழங்கள், எத்தனை எத்தனையோ விதமான பழங்கள்லாம் பழுத்து தொங்கறது. அதை பார்த்த உடனே அதுகளுக்கெல்லாம் ஆகாரம் நிறைய கிடைக்கிறதுனால ஒரு சந்தோஷம். அந்த சந்தோஷத்தினால அந்த பழத்தெல்லாம் சாப்பிட்டுட்டு அதுல ஒரு களிப்பு மிகுதியினால ஆகாசத்துல சுத்தி சுத்தி வரும். விககைஹி சார்த்தம் ஆனந்த நிக்னைஹி ஸ்தானே ஸ்தானே நீத நயனஹா வர்த்தயன் மண்டலானி. என்ன பண்ண போறது இந்த பட்சிகள்லாம் கேட்டேன். ஆனந்த நிக்னம், பட்சிக்கு வேற என்ன வேணும், ஆகாரம் தான் வேணும். ஆகாரம் போகணும், அது சஞ்சரிக்கிறதுக்கு இடம் வேணும், அதுக்கு தகுந்ததான ஒரு சன்னிவேசம் சூழ்நிலை வேணும். இது எல்லாத்தோட கூட ஒன்னையும் பார்த்துறது, ஹம்சத்தையும் பார்க்கறது. அதுலயும் ராஜஹம்சத்தினுடைய ஒரு தரிசனம், பட்சிகளுக்கெல்லாம் சந்தோஷம். நாய் வந்து இந்த இடத்துல இருந்து இன்னொரு நாய் வந்தாக்க அந்த பிராந்தத்துல இருக்கிற நாயை விட்டு இன்னொரு நாய் வந்ததுன்னா அதை குறைச்சி அது வெளியில தள்ளிடும். இன்னொரு நாய் அந்த இடத்துல சேர்க்காது. அது இதே பட்சிகள்லாம் இன்னொரு பட்சி வந்துன்னாக்கா இந்த பட்சிக்கு ரொம்ப சந்தோஷமா, இந்த பட்சி சரி நாம சாப்பிடுற இடத்துக்கு இதுவும் வந்துடுத்து, நம்ம ஆகாரத்துல பங்கு போடுறதுக்கு இன்னொரு பட்சியும் வந்துடுத்துன்னு அந்த பட்சிகள்லாம் எப்பவுமே நினைக்காதான். பட்சிகளுக்கும் நாய்க்கும் இதுதான் வித்தியாசம். ஒன் அதுவும் புதுசா ஒரு பட்சி இருக்கு வர்றது பார்த்த உடனே அங்க இருக்கிற பட்சிகள் எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமாக விடுவோம். தஸ்யாம் அந்த விருட்சவாட்டிகாயாம் சிம்சுபாமேகாம் திரட்சசி, ஒரு சிம்சுபா விருட்சத்தை நீ பார்க்க போற. அன்யைஹி ஆனந்த நிக்னைஹி, உன்னுடைய சஜாத்தியமாக இருந்திருக்கிற உன் இனத்தை சேர்ந்த ஆகாரங்களாலேயும் சஞ்சரிக்கிறதுக்கு ஒரு நல்ல பரிமிதமான ஒரு நல்ல இடங்களாலையும் பார்த்து அதனால ரொம்ப சந்தோஷப்பட்டு இருந்துருக்கிற விஹகை சார்த்தம் பட்சிகளோட கூட, அதாவது விஹகம்னா விஹா இது, அதோட கூட விளையாட போறாயின்னு அர்த்தம். அந்த பட்சிகள்ல வரைச்சே என்ன பண்ணும் அப்படின்னா மண்டலான் வர்த்தயன்னு, மண்டலான் வர்த்தயன்னு இந்த பட்சிகள்லாம் ஆகாசத்துல பாக்கச்சு ஒரு சுவாரஸ்யமா இருந்துட்டு இருக்கும். சாயங்கால வேள அப்படியே கும்பல் கும்பலா பட்சிகள்லாம் போகும். இதெல்லாம் போகவே மாட்டேன்றது என்னன்னா இந்த வைப்ரேஷன் போல் இருக்கு, இந்த செல்லுலார் போன்னு இது அதனாலயோ என்னமோ தெரியல, பட்சிகளுடைய ஒரு வைப்ரேஷன்னால அது பட்சிகள்லாம் அவ்வளவா போல. இந்த இடத்துல என்ன போகும்னு சாதாரண கிராமத்துல தான் பார்த்தோம்னா தெரியும். அதே ஒரு லைன் போட்ட மாதிரி அதுலயும் இப்படி கோடு போட்டு அப்படி வட்டம் வட்டமாக ஒரு மண்டலம் பண்ணிட்டு அங்க வந்து வட்டம் விட்டு போயிட்டு இருக்கோம். ஸ்தானே ஸ்தானே நிஹத நயனா. அங்கங்க நீ மேல பறந்துட்டு போயிண்டே பாத்துட்டே வா. இப்படி உனக்கு சேர்ந்ததாக இருக்கக்கூடிய உன்னுடைய சாத்தியை சேர்ந்த சந்தோஷமாக உன்னையும் வரவேற்கக்கூடிய பட்சிகள்லாம் வரும், அந்த பட்சிகளோட கூட நீயும் சேர்த்து வட்டமிட்டுண்டே பாரு. அப்படி வந்துட்டே வரச்சே கீழையும் பாரு. இந்த கழுகு பட்சி இருக்க, அதுக்கு கண்ணு ரொம்ப நன்னா தெரியுமா, ஆகாசத்துல மேல போயிட்டே இருக்கும், ரொம்ப உசரத்துல பறக்கும் கழுகு. கோழி குஞ்சு கீழே வரும், இந்த கோழி குஞ்சு இத்தால பறக்க முடியாது. இந்த கோழி குஞ்சு சின்ன சின்ன குஞ்சுகள்லாம் அந்த கோழி அம்மா கோழியோட கூட அதுவும் கூட தத்தி தத்தி வந்துட்டே இருந்துட்டு இருக்கும். அந்த ரொம்ப ஒசரத்துல இருந்து அது கண்ணு தெரியும் அதுக்கு. அது கண்ணு தெரிஞ்ச உடனே அங்கிருந்து சடக்குன்னு இறங்கி கோழி குஞ்சு தூக்கி போயிடும் கழு. அதுக்காகவே இந்த அம்மா கோழி பார்த்துட்டே இருக்கும். அந்த கழுகு வரது தெரிஞ்சிருச்சோம்னாக்க அது ஒரு சங்கேதம் பண்ணும். அந்த சங்கேதம் பண்ணிச்சேன்னா கோழி குஞ்சு மொத்தம் அம்மா உண்ட வந்துடும். அம்மாவுனுடைய ரக்கைக்குள்ள எல்லாம் அடங்கி அந்த குஞ்செல்லாம் மூடி ரட்சணம் பண்ணும். அம்மாவோட சேர்த்து தூக்கி போக முடியாது அந்த கழுகால. அந்த குஞ்சு மாத்திரம் இருந்ததுன்னா அதை தூக்கி போயிடுமா அது. இப்ப நீ ஆகாசத்துல ரொம்ப தூரத்துல பட்சிகளோட கூட வட்டமிட்டு இருந்தா கூட உன்னுடைய தேஜஸ் உன்னுடைய கண்ணனுடைய தேஜஸ் பட்சிகளுக்கு ரொம்ப நன்னா கண்ணு தெரியும். அந்த தேஜஸ் ரொம்ப மிகுதியாக இருக்கிறதுனால கீழையும் பார்த்துட்டே வா அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அங்கேருந்து பார்த்துட்டு வா. நிஹித நயனா சர்வத்திர நிஹித நயனா கீழே இருக்கிற இடத்தெல்லாம் எல்லாத்தையும் பார்த்துட்டே வா. அது வந்து அதனால என்ன ஆகுது அப்படின்னா ஏகாம் சிம்சுபாம். அங்க ஒரு இடத்துல ஒரு சிம்சுபா விருட்சம் ஒண்ணு இருக்கும். அந்த சிம்சுபா விருட்சத்தை நீ பார்ப்பாய். அங்க பார்த்தேன்னா ஒரு சிம்சுபா விருட்சம் ஒண்ணு தம்படும்னு அர்த்தம். திரக்ஷேகம் ஜனக துஹிது துர்ஜாத பந்தும். துர்ஜாத பந்தும் அப்படின்னு சொல்லி சொல்ற. துர்ஜாத பந்து அப்படின்னு சொன்னா கஷ்ட காலத்துல நண்பனாக இருக்கிறது இருக்க, அததான் துர்ஜாத பந்துன்னு சொல்லி சொல்றது. கஷ்ட காலத்துல ஜனக மகாராஜாவுடைய புதல்க்கு புதல்விக்கு கஷ்டகாலம் ராமன பிரிஞ்சு இருக்கிற காலம் இருந்துட்டு இருக்க, இதுதான் கஷ்டகாலம். இந்த கஷ்ட காலத்துல தோழன்மாக இருந்துட்டு இருக்கிறது அந்த இடத்துல. வேற யாரும் பந்தையே இல்லாத ஒரு இடம் துர்ஜாத்தம்னு வியசனம். இப்போ நஹிததன்யா பாந்தவி தஸ்யாஹ தத்ர அஸ்தி. அந்த சிம்சுபா விரக்ஷம் தவிர தோழமை உள்ளத்தோட இருந்திருக்கிற ஒரு ஸ்திரீ அந்த இடத்துல கிடையாது. அங்க எங்க பார்த்தா அங்க மொத்தம் ராட்சச ஸ்திரீக்கள்லாம் தான் இருக்க. அந்த ராட்சச ஸ்திரீக்கள்லாம் மிரக்கின்றே இருந்திருக்கிறவா தோழமை உள்ளத்தோடு இருக்கிறதாக இல்லை. ஆகையால பாஷ்பம் அபாமர அந்த சிம்சுபம் அந்த சீதா பிராட்டியினுடைய கண்ணில் ஏற்படுற ஜலத்தை கண்ணீரை தொடச்சு விடுற மாதிரி இருந்துருக்கா அந்த இடத்துல இருக்கக்கூடிய சிம்சுபா விருட்சம். துர்ஜாத பந்தும் சாந்திர சாகாம். அந்த கிளைகள்லாம் அடர்ந்து இருக்கும், வியஸ்தமா இல்ல. அந்த சிம்சுபா விருட்சத்தினுடைய கிளைகள்லாம் நிபிடமாக இருந்துட்டு இருக்கும். கொச்சன்ன விடப்பே சாந்திர சாகாம் கிளைகளுடைய அந்த ஒரு கிளையில கல்பாம். அங்க சீதையனுடைய ஆபரணங்கள் எல்லாம் வைக்கப்பட்டிருக்கிறது அந்த இடத்துல. சிம்சுபாம் திரக்ஷசி அந்த சிம்சுபா விருட்சத்தை பார்க்க போற அப்படின்னு சொல்லி சொல்ற. சீதையா நிச்சய சீதையினால வச்சிருக்கா அவளுடைய பூஷணங்கள்லாம் அந்த இடத்துல வச்சிருக்க. என்ன சீதா பிராட்டிக்கு பூஷணங்கள்லாம் அங்க இருந்துதான் இல்லையா அப்படின்னா இங்க காட்டுல இருக்கச்சே பூஷணங்கள்லாம் நிறைய இருந்தது. பூஷணங்கள்லாம் அவளேவும் போட்டிருந்தா. அத்ரி மகர்ஷியனுடைய தர்மபத்னி அனசூய போன்றவர்கள்லாம் சீதா பிராட்டிக்கு அப்பப்போ நிறைய பூஷணங்கள்லாம் வழியில கொடுத்தா. அந்த பூஷணங்கள்லாம் இருக்கு, எல்லா பூஷணங்களும் இருக்கு. ஆனா அந்த இடத்துல ஏகவேணி தரான்னு சொல்லிட்டு ஒத்த தலையோடையும் இதோடையும் ஒரே ஒரு துணிய ஒத்திண்டு அப்படி எல்லாம் சீதா பிராட்டி இருந்த ஆபரணம் எல்லாம் எதுவும் போனதில்ல. அந்த ஆபரணங்கள்லாம் அந்த சிம்சுபா விரட்சத்தினுடைய ஒரு மர கடையில அவுத்து வச்சிருந்தா. ஆகையால அங்க அந்த ஆபரண ஜுவாலையினால அதனுடைய பிரகாசத்தினால சோபிதமாக இருந்துருக்கிற அந்த இடத்துல இந்த இடத்துலதான் சீதா வாசம் பண்றா அப்படின்னு உனக்கு நன்னா தெரியும். அங்க மேலேந்து பார்த்தோம்னாக்கா அந்த சிம்சுபா விரட்சத்துல ஒரு கலையில ஒரு பிரகாசமா இருக்கும். அந்த பிரகாசத்தை பார்த்த உடனே அதன் கீழே சீதை இருக்கான்றதையும் புரிஞ்சுண்டு அந்த இடத்துக்கு நீ போக வேண்டியதுன்னு ராமர் சுலபமாக சீதையை கண்டுபிடிப்பதற்கு உண்டான உபாயங்களை இந்த இடத்துல சொல்லி சொல்ற. சசியாமன்யர்வியதி மிககைஹி சார்தமானந்த நிக்னைஹி ஸ்தானே ஸ்தானே நிஹித நயனஹ வர்த்தயன் மண்டலானி த்ரக்ஷ்யஸ்யேகாம் ஜனக துஹிதுஹ சௌம்ய துர்ஜாஹாத பந்தும் நியஸ்தாஹ கல்பாம் க்வசன விடபே சிம்சுபாம் சாந்திர சாகாம். சீதா பிராட்டியினுடைய அனுகிரகம், ஆஞ்சநேயருடைய அனுகிரகம், ரெண்டு பேருடைய அனுகிரகம் நம்ம எல்லாருக்கும் இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிண்டு விடைபெறுகிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.